கரப்பூங்காத்தே நீ போற வழி தெங்கிழக்கோ, தெங்கிழக்கு வாசமல்லி என்ன தேடி வர தூது சொல்லு. ஏரிக்கர பூங்காத்தே நீ போற வழி தெங்கிழக்கோ, தெங்கிழக்கு வாசமல்லி என்ன தேடி வர தூது சொல்லு. ஏரிக்கர பூங்காத்தே பாதமலர் நோகும் முன்ன நடக்கும் பாத வழி பூ விரிச்ச மயில, பாதமலர் நோகும் முன்ன நடக்கும் பாத வழி பூ விரிச்ச மயில, ஓடம் போலாடுதே மனசு குடித்தான் போனதே வயசு, காலத்தின் கோலத்தால் நெஞ்சம் வாடுது அந்த பொன்னான நினைவுகள் கண்ணீரில் கரையுது. ஏரிக்கர பூங்காத்தே நீ போற வழி தெங்கிழக்கோ, தெங்கிழக்கு வாசமல்லி என்ன தேடி வர தூது சொல்லு. ஏரிக்கர பூங்காத்தே பாக்குறடி அடிய சமத்தில் பாடுறேன் தனியா, ராகத்தில் சேரணும் துணையா, நேரங்கள் கூடினால் மாலை சூட்டுவேன் அந்த ராசாங்கம் வரும் வரை ரோசாவை காத்திரு. ஏறிக்குறை பூங்காத்து நீ போற வழி தெங்கிழக்கோ, தெங்கிழக்கு வாசமல்லி என்ன தேடி வர தூது சொல்லு. ஏரிக்கர பூங்காத்தே நீ போற வழி தெங்கிழக்கோ, தெங்கிழக்கு வாசமல்லி